శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్య వ్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్మిన్ తిరుమంత్రాయ నమః. வந்து போன ஸ்லோகத்துல பொதுவாக இந்த பாதங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அந்த முதல் அத்தியாயம் கடைசி பாதத்துல சாங்கியன் என்ன என்ன கேள்வி கேட்டான், அதுக்கு நாம என்ன பதில் சொன்னோம், இது இந்த ரெண்டுத்துக்கும் அதுக்கு அவன் திருப்பி என்ன கேட்கிறான் அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சங்கதி சொல்றேன். இது சங்கதியிலேயே போயிடும், நாலஞ்சு ஸ்லோகங்கள் மொத்தமே சங்கதிதான். கடைசி ஒரே ஆறு ஸ்லோகம் இருக்கு, இதுல அந்த ஆறாவது ஸ்லோகத்துலதான் இந்த அதிகரண விஷயமே வரும். இந்த மீதி அஞ்சு ஸ்லோகங்கள்லயும் சங்கதி தான், இந்த பாதங்களை பிரித்து அத்தியாய சங்கதி, அத மாதிரி பாத சங்கதிகள், ரெண்டு பாதங்கள் பாத திக சங்கதி, அத மாதிரி போன அதிகரணத்துல என்ன சொன்னார், இந்த அதிகரணத்துல என்ன சொல்றார், இங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷேபம் வரும், அந்த ஆக்ஷேபத்தை நாலாவது ஸ்லோகத்துல அடிக்க போறார். இப்ப என்னன்னா, இவன் வந்து சாங்கியன் வந்து ஆக்ஷேபம் பண்ணான், அவன் எப்படி ஆக்ஷேபம் பண்ணான், எங்க சித்தாந்தத்துல என்ன பிரக்கிரிய சொல்லப்படுறதோ சாங்கிய ஸ்மிருதிகள்ல என்ன என்ன சொல்லப்படுறதோ அதுதான் உங்க வேதத்திலையும் இருக்கு. அதாவது அந்த அவ்யக்தம்னு சொன்னோம், அஜாமே காம் லோகித கிருஷ்ணுக்குல கிருஷ்ணாம், அது மாதிரி பஞ்சபஞ்சஜனாக இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவன் வந்து விசாரம் பண்ணும், எல்லாமே எங்களுடைய தத்துவம் தான். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், அவ்யக்தம் அப்படின்னு சொன்னா அது வேற அர்த்தம், அவ்யக்தம் சரீரம் தான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு நம்மதுக்கு ஆன்ய பரியம் வேற அர்த்தம் சொல்லலாம். அப்படி ஆச்சு. ஆனா இப்ப இங்க வந்து என்னன்னாக்க, அவன் என்ன சொல்றான், அதுவே தவறு. இப்போ உபநிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, உபநிஷத்துன்னா வேதம்னு அர்த்தம், வேதத்தினுடைய ஒரு பாகம் அது. வேதத்தை அப்படியே நம்ம அர்த்தம் பண்ணிக்க முடியாது, நேர அர்த்தம் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மறை அப்படின்னு பேரு, மறைனாக்கா மறைஞ்சுதானே இருக்கிறது, அதனாலதான் உபநிஷதம். உபநிஷத்தினாலே ரகசியம் அர்த்தம். இப்ப ரகசியமா இருக்கு அதனுடைய தத்துவங்கள், யாரால அதை புரிஞ்சுக்க முடியும், யாராலையுமே அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உபபிரமணம் வேணும். உபபிரமணங்கள்னாக்கா என்ன அர்த்தம், ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், இவையெல்லாம் தான் உபபிரமணங்கள். ஏன் அதை உபபிரமணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் மகர்ஷிகளால பண்ணப்பட்டது. மகர்ஷிகள் அப்படின்னா என்ன, ரிஷி தரிசனின் தாசு, அவ வேதத்தை சாட்சாத்கரிச்சவன், வேதத்தை சாட்சாத்கரிச்சு எல்லா வேதத்தையும் நேர பார்த்தவன். அதை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னது, நமக்கெல்லாம் எதிர்வேதம் பொதுவா தெரியும், சாம வேதம் பொதுவா தெரியும், அதுல ஏதோ உபநிடத் பாகத்தை ஓரளவு இது பண்றோம். வேதம்னாக்க ஒரு பஞ்சசூத்திரம் தெரியும், சாந்தி பஞ்சகன் தெரியும், புரளி சாந்தி தெரியும், அதை மாதிரி அரியன் கதைலாம் கூட தெரியாது. ஏதோ பஞ்சசூத்திரம் அரியன் குறையும் சொல்லுவேன், அந்த கதை வரதாச்சாரம் சொல்லி கொடுத்தேன், வளையபேட்டு சுவாமி உபநிடம் சொல்லி கொடுத்தேன், ஏன்னா சுவாமி சாய்ச்சர் உபநிடத்தாவது கத்துக்கோ அப்படின்னுட்டு, அதனால அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இப்படி வேதம்ன்றது அனந்தங்கள், அது அத்தனையும் எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் இருக்கோ தெரியாது, அத்தனையும் நம்மளால தெரிஞ்சிக்கவும் முடியாது, தெரிஞ்சிக்கவும் வேண்டாம். நமக்கு எது உபாதேயமோ அதை நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியா இருப்பான், அப்படின்னா வேண்டாத வேதம் இருக்கா அப்படி அர்த்தம் இல்லை. என்னன்னா அது வந்து பாண்டவன் சாய்ச்சர் பணங்கலாச்சார சுவாமி சாய்ச்சாரம், வேதம் வேண்டிய வேதம் கூட வேண்டாத வேதம் எல்லாம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். வேத பிராமணியத்துல கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அவர் பரியாசமா சொன்னேன், அவர் அத்தியனம் பண்ணுவார் அன்னகலாச்சார சுவாமி. ஆனா அதுக்கு ஆண்டவன் சாய்ச்சர் வேண்டிய வேதம் என்ன அர்த்தம், பரதத்துவம் எதுன்னு அங்க கேட்கிறான் ராஜா பாண்டியன், பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த வேதம் வேணுமோ, நாராயண வாக்கம், திருடதோத்தம், ஸ்ரீதோத்தம், இந்த மாதிரி எது எது பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு தேவையா இருக்கோ அவைகளெல்லாம் சொல்லி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சுவாமி உபயுக்தேஷு வைசத்தியம் திரவர்க்க நிரபேட்சதா கரணத்ரய சாரூப்யம் ஸ்ரீ சௌக்கிய ரசாயனம் சத்தியம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டா போதும். உபயக்தேஜு வைசத்தியம் திரவர்க்க நிரபேட்சதான், அதாவது தர்மார்த்த காமங்கள் நமக்கு அதுல சிந்தனை போக வேண்டாம், மோட்சத்திலேயே போகட்டும். மோட்சத்துல போச்சுனாக்க அது தானா தர்மார்த்த காமங்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்துரும், தானா கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்க பெருமாளையே சேர்த்துட்டு இருந்தோம், எனக்கு எதுவுமே வேண்டாம். அன்னைக்கு சொன்னேன் ஜெகன் சுவாமிக்கு அடுத்த சொல்லிட்டு இருந்தேன், அது எனக்கு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு, அது எனக்கு பிள்ளை கிடையாது, அட நமக்குன்னு ஒரு பேரனாவது இருக்கட்டுமே நினைச்சேன். முதல் பொண்ணுக்கு ரெண்டும் பொண்ணா பிறந்தது, அட ரெண்டாவதாவது பிள்ளையா பிறக்கும்னு ஏங்கன்னு சொன்னேன், பொண்ணாவே பிறந்துருச்சு மூணு சொன்னேன், பெரிய பட சங்கல்பம். அதன் பிறகு ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா போதும், எனக்கு பொண்ணு வேணும் பிள்ளை வேணும் அப்படின்னா நான் ஒண்ணுமே சொல்லலை. ஈஸ்வர சங்கல்பம் என்னவோ அது பிறந்துட்டு போட்டுவேன். பகவத் சங்கல்பம் நல்லபடியா தாயும் சேரும் ஆத்திரி பத்திரமா வந்து சேரணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு தான் சிந்தனை பண்ணிடும். பெருமாள் சங்கல்பம் பேரன் பிறந்துட்டான், எனக்கு பேரனும் பிள்ளை பேச்சியோ யாராவது ஒருத்தர் அப்படிதான் நினைச்சேன். நான் பெரிய யோகி இல்லை, ஆனா நம்ம பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவன் நமக்கு என்ன வேணும்னு அவன் தெரிஞ்சுக்கிறான், அவன் தெரிஞ்சுட்டு கொடுத்துட்டு போறான். நமக்கு இதான் ஓணும் அதான் ஓணும் நம்ம ஒண்ணும் தீர்மானம் பண்ண முடியாது. கீதா பாஷத்தை தாக்கி போற சரீரத்தை ரட்சிக்கோ, சரீரத்தை ரட்சிக்கோ தந்து நம்மளால ரட்சிக்க முடியுமாண்ணா, சரீரத்தை நம்மளால ரட்சிக்க முடியுமாண்ணா. பெருமாள் சொன்ன வழியே நம்ம கான்சியம் பண்ணிட்டு போறோம், அதை ரட்சிக்கிறது தான் அவன் அதீனம் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால வேண்டிய வேதங்களும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. உபயத்தேடு வைசித்தியம் திரவர்க்க நிரபேட்சதா, திரவர்க்க நிரபேட்சம் மூணு, அந்த முதல் மூணுத்தை விட்டுடுங்கோ, மோட்சத்திலேயே போங்கோ, உங்க மீதி மூணு உங்களுக்கு தானா வந்துடும். அதனாலேயே தர்மம் தெரியும், தர்மத்தை பண்ணுவோம், அதனாலேயே நமக்கு அர்த்தம் வரும். அந்த தர்மத்தை பண்ணணும் அர்த்தம் வேணுமே, கிரியைகள் கர்மாக்கள் தான் அனுஷ்டிக்கணும், அதுக்கு அர்த்தம் வேணும். நியாயார்ஜிதமான திரவியம் யாகத்தை பண்ணணும். இன்னைக்கு கீதையை சொல்ல போறேன், மூணாவது அத்தியாயம் ஆரம்பிச்சுட்டேன், அதுல வந்து எட்டாவது ஸ்லோகமும் ஒன்பதாவது ஸ்லோகமும் அர்த்தம் பண்ண சொல்ல போறேன். அது சாய்க்கிறார் திருமாள் பாஷ்யகாரர் சாய்க்கிறார், நியாயார்ஜனம் நியாயமாக அர்ஜனம் பண்ணு, அர்ஜனம் பண்ணுங்கோ, திரவியத்தெல்லாம் அர்ஜனம் பண்ணணும், சம்பாதிக்கணும். எப்படி நியாயார்ஜனம்னு என்ன சொன்னாக்க, யாகத்துக்கோசரம் ரூபா வாங்குங்கோ, நான் யாகம் பண்ண போறேன்னு வாங்குங்கோ, அதை பண்ணி யாகம் பண்ணி நாம வந்து அது அந்த மீதியை நம்ம சாப்பிடணும். வெறும் லோகத்துக்கோசரம் நான் வந்து சாப்பிட்றதுக்கோசரம் எங்க பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரொம்ப அழகான இது. அது அப்படி பார்த்தோம்னாக்க அப்படின்னா யாருமே யாகம் பண்ணலையே, எந்த வைகாலம் பண்ணலையே, எப்போ என்ன பண்றது அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. யாகம்னாக்க பெருமாள் ஆராதனமும் யாகம்தான், பிரம்மைக்கியமும் யாகம்தான், வைஸ்வதேவமும் யாகம்தான், பஞ்ச பஞ்ச யஜ்ஞானுஷ்டானம் சக்தி தக்கிரியா அப்படின்றது, தேவ யஜ்யம் பித்ருயஜ்யம் பிரம்ம யஜ்யம் வைசுத யஜ்யம் இதெல்லாம் பண்றதுலாம் பஞ்ச யஜ்யங்கள் திரும்பும். அதனால அவைகள்லாம் அனுஷ்டிக்கணும். ஆக இந்த மாதிரி அவைகள்லாம் கூட, அதனாலதான் நம்ம மாதிரிலாம் சாப்பிடுறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அனுயாகம் ஆயிடுத்தான்னு சொல்லுவா, அனுயாகம் ஆயிடுச்சா, அந்தரியான ஆராதனை ஆயிடுச்சா, அனுயாகம் அப்படின்னு சொல்லுவா. சாப்பிடுறது பெருமானுக்கு பண்றது இஜ்யா யாகம், நம்ம சாப்பிடுறது அனுயாகம், அனுயாகம்னு பேர் அது. அதனால இதெல்லாம் நமக்கு வந்துடும், அர்த்தம் வந்துடும், காமம் வந்துடும், நமக்கு பிடிச்சது என்னவோ அதெல்லாம் பெருமாளை சாப்பிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சமாதான அமையாது. அதனால திருவர்க்க நிரபேட்சத கரணத்திலே சாரூக்கியம் சொன்னேன். அதனால உபதேசத்தினால அறியப்பட்டு தெரிஞ்சின்றாலே போரும், சாஸ்திரஜானம் பகுக்லேஷம் புத்தேயே சரண காரணம் உபதேசாத் அறிம்புத்வா வேறவே சர்வகர்மத்தின். ஆகவே இந்த மாதிரி வேதங்களை அனைத்தையும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா, அதனால ஸ்மிருதிகத்தாக்க ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாக்க ஸ்மிருதிகள் எல்லாம் பண்ணிட்டா, அந்த ஸ்மிருதிகளை கொண்டு நாம என்ன பண்றோம், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். சில ஸ்மிருதிகள்லாம் முரட்டுத்தனமா தர்மத்தை எல்லாம் விவரிச்சுட்டு போகும், தப்ப தோண்டி சொல்லும். இன்னும் சில ஸ்மிருதிகள் எல்லாம் இருக்கு கதாரூபமா இருக்கும், இதிகாச பாடங்கள் கதாரூபமா சொல்லும். அதாவது மித்திர சம்மிதா காந்தா சம்மிதான்றான், வேதம்ன்றது புருட சம்மிதா, புருட சம்மிதான்னா என்ன அர்த்தம், புருஷன் முரட்டுதனமாக தான் நடந்து அப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு. அதே மித்திரன்றவன் ஹிதமா பேசுவான், ஏதோ திராயத்தை மித்திரம். இப்படி ஸ்மிருதிகளை கொண்டு நம்ம உபபிரமணம் பண்ணணும். இப்ப சாங்கியன் என்ன சொல்றான் இந்த இடத்துல, எங்களுடைய ஸ்மிருதியை கொண்டுதான் நீங்க உபபிரமணம் பண்ணணும் வேதத்துக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மனுஸ்மிருதிகள்லாம் கொஞ்சம் தர்மசாஸ்திரத்தை சொல்ல வந்தது, அதனால தர்மங்கள் எல்லாம் பத்தி அது சொல்ல வந்ததுனால அந்த தர்ம ஆச்சாரம் தர்மம் இவைகள் கூட அது கோட்டம், அதனால கூட அதுக்கு சார்த்தக்கியம் வந்துடும். ஆனால் கபில ஸ்மிருதி இருக்குதே, கபில மகரிஷி பண்ண சாங்க ஸ்மிருதி, அது அந்த தத்துவத்தை உண்டு சொல்றதுக்கோசம் வந்திருக்கு. தத்துவத்தை மட்டும் சொல்றதுக்கு வந்ததுனால இதை கொண்டே நீங்க வந்து உபபிரமணம் பண்ணணும், இதை கொண்டே உபபிரமணம் பண்ணணும். இப்படி இந்த சாங்கிய ஸ்மிருதியை கொண்டே நீங்க உபபிரமணம் பண்ணாக்கா உங்களுக்கு வேதார்த்தங்கள் நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். வேதார்த்தம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருக்கணும்னாக்கா அப்ப நீங்க தத்துவத்துல பிரவர்த்தி சொல்லலாம். சரி, அப்ப சாங்கிய ஸ்மிருதி என்ன சொல்லிட்டு, பிரதான காரணவாதத்தான் சொல்லிட்டு, அது வந்து இந்த காரணவாதத்தை சொல்லல, பிரம்ம காரணவாதத்தை சொல்லவே இல்லை. பிரம்ம காரணவாதத்தை அது சொல்லாததுனால பிரதான காரணவாதம் தானே சொல்றக்கு. ஆகவே பிரம்மன்றதே ஒன்னும் கிடையாது, எல்லாமே சாங்கியம் சொல்ற புருஷன் பிரதானம் அதுதான் சொல்றது. நீங்க கணக்க இந்த ஸ்மிருதியை கணக்க சாங்கிய ஸ்மிருதியை கணக்க ஒத்துக்க மாட்டேன், மனுஸ்மிருதி ஆதிகளை தான் வச்சு நான் பண்ணுவேன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமோ, இந்த கபிலர் இருக்கிற வேதத்துல அவரை பத்தி ரிஷிம் பிரசூதம் கபிலம் அப்படின்னு வேதத்துல ரொக்கியா சொல்றது, ரிஷி பிறந்து போயிடறான் தரிசனம் அற்புதமான சர்வஜ்ஞர் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுனால அந்த அந்த வாக்கியத்துக்கு கபிலரை ஒத்தியா சொல்ற வாக்கியம், அது மாதிரி கபிலர் சொன்ன ஸ்மிருதி அது நிரவகாசமா போயிடும், விஷயம் இல்லாம போயிடும். விஷயம் இல்லாம போயிடும்னு அர்த்தம், நமக்கு இப்ப நீங்க உங்களுக்கு உதாரணம் உங்களுக்கு சொன்னா புரியும். இப்ப அஷ்டாட்சரம்னு ஒரு மந்திரம் சொல்றோம், மூல மந்திரம் திருவஷ்டாட்சரம் திருமந்திரம், அதுக்கப்புறம் சரணாகதி மந்திரம், அதுக்கப்புறம் சரணஸ்லோகம், இத ஒரு ஒரே மந்திரத்தினாலேயே எல்லாம் சொல்லப்பட்டிருக்குனாக்கா மீதி மந்திரங்கள்லாம் தேவையில்லைன்னு ஆயிடுமே. ஆனா ஆணர்த்தக்கியம் வந்துடும், ஆணர்த்தக்கியம் வந்துடும். அதனாலதான் மூல மந்திரமானது சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலேங்கிற சுவாமி பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சிவசாஸ்திரி, அதாவது சின்ன கண்ணாடி தான், நம்ம இவ்வளவு முந்திய கூட அந்த சின்ன கண்ணாடி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மந்திரம் சின்னது, திருவஷ்டாட்சரம் எட்டே எழுத்துக்கள், எட்டு எழுத்துக்கள் தான் இருக்கு, ஆனால் அதுல சொல்லப்பட்டது வியாபக மந்திரம், அது வியாபகமான மந்திரங்கள், அது அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு, அதுல இல்லாததே கிடையாது. அதனால சுரூபத்தை சொல்றது அது, சரணாகதி மந்திரமானது அனுஷ்டானத்தை சொல்றது, சர்மஸ்லோக மந்திரமானது அதிகத்தை சொல்றது அப்படின்னா விதிக்கிறது, இப்படி நம்ம சொல்லிட்டு போறோம். அதனால ஒரு மந்திரத்தை எடுத்துட்டோம்னாக்க இல்லைன்னாக்க என்ன ஆகும், அஷ்டாட்சரத்திலேயே எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாக்கா மீதி விஷயங்களுக்கு விஷயமே இல்லாம போடும், மீதி மந்திரங்களுக்கு விஷயமே இல்லைன்னு ஆயிடும், விஷயமே இல்லை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் அனர்த்தமா போயிடும் மந்திரங்கள் தான். அத மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி லோகத்துல எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு, அதுல மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்லட்டுமே, அதுல சார்த்தக்கியம் வந்திருக்கு சாவகாசம். ஆனால் நீங்க சாங்கிய ஸ்மிருதி கணக்க தத்துவத்தை ஒண்டியே சொல்ல வந்தது, அத கணக்க நீங்க ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, அத ஒத்துக்கலைன்னாக்கா தத்துவ சொல்றதா ஒத்துக்கலைன்னாக்கா அது நிரவகாது, விஷயமே இல்லாம போயிடும், அதுக்கு அப்போ நிரர்த்தமா போயிடாது, நிஷ்பிரயோஜனம், அந்த ஸ்மிருதிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும், விஷயம் இல்ல, விஷயம் இல்லாத புதிய பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால அத என்ன சொல்றது, இப்போ அந்த சாஸ்திரமே வியர்த்தமா போயிடுமே, அதனால அது கூடாது. ஆகவே சாங்கிய ஸ்மிருதிய ஒத்துண்டுதான் ஆகணும். இப்படி சாங்கிய ஸ்மிருதிய ஒத்துண்டுட்டோம்னாக்கா அந்த சாங்கிய ஸ்மிருதி அப்ரமாத்தமான பிரதான காரணவாதத்தை சொல்றது, அதனால இது பிரபலம். ஏன் பிரபலம், இத கொண்டுதான் வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். உபனிஷத்தை இந்த ஸ்மிருதியை உபஜீவிச்சிருக்கு அபேட்சிக்கிறது. என்ன எப்படி நான் அர்த்தம் சொல்ல போறேன், என்ன அர்த்தம் சொல்லணுமே, என்னுடைய வாக்கியங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லணுமே. அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த சாங்கிய ஸ்மிருதி தான் தேவையா இருக்குன்றதுனால அது பிரபலம். அதனால உபனிஷதங்களை காட்டிலும் இது பிரபலமா இருக்கு. இப்படி பிரபலமா இருக்கிறதுனால இந்த சாங்கிய ஸ்மிருதி தான் நமக்கு ரொம்ப உபாதேயம். அதனால சாங்கிய ஸ்மிருதி சொல்லக்கூடிய தத்துவத்தை தான் நாம அங்கீகரிக்கணும், அதை அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிச்சுக்கணும்னாக்க பிரம்மகாரணவாதம்ன்றது சர்வாத்மனா போயிடும். பிரம்மகாரணவாதமே தவறுன்னு ஆயிடும். தவறுன்னு ஆயிடுச்சுனாக்க நீங்க வந்து பிரம்மகாரணவாதத்தை சாதிக்கிறேன்னு இந்த ஒரு அத்தியாயத்துல சொன்னீங்களே, அது அத்தனையும் தவறுது, அனர்த்தமா போயிடும். அதனால இந்த தந்திரம் இருக்கே ஸ்மிருதி சாங்கிய தந்திரம், அதெல்லாம் காட்டிலும் உபனிஷத்து துர்பலமா போயிடுறது. துர்பலமான உபனிஷத தத்துவங்களை காட்டிலும், உபனிஷத்தை காட்டிலும், அதாவது பிரம்மகாரணவாதத்தை காட்டிலும் அர்த்தம், அதை காட்டிலும் பிரபலமான சாங்கிய ஸ்மிருதி தான் வசதி. அது சொல்ற பிரம்மகாரணவாதத்தை நிராகரிக்கிறதே அதை ஏற்றுண்டு அப்ரமாத்மகமான பிரதான காரணவாதத்தை தான் ஏத்துக்கணும், அதை தான் நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றோம். இது எப்படி வருதுன்னாக்க சாங்கியம் சொன்ன உடனேயே வைசேஷிகம் கலைஞ்சதுதான். அவன் என்ன பண்றான்னா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், சாங்கியம் சொல்றதும் தப்பு, வேதாந்தி சொல்றதும் தப்பு, நாங்க சொல்ற பரமான காரணம்தான் சரி அப்படின்னு நம்ம ஆக்ஷேபிச்சாங்க, அதுக்கு சமாதானத்துறோம். இந்த மாதிரி பல ஸ்மிருதிகள், பௌத்தன் ஒரு கேள்வி கேட்பான், ஜெயினன் ஒரு கேள்வி கேட்பான், பாசுபதன் ஒரு கேள்வி கேட்பான், இப்படி யாரு என்ன என்ன கேள்வி கேட்கிறாளோ அது அத்தனையும் கண்டனம் பண்ணணும். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் அது எப்படின்னா ஒரு சேனம் சைன்ய மாதிரி வருதாம், ஒரு ஆர்மி படை அத மாதிரி வருது. அது அத மாதிரி வரைச்ச அத பதில் சொல்லணும். அவன் என்ன பண்றான், யாரு இந்த சாங்கியன் இவள்லாம் இருக்காளு, அவள்லாம் நம்மளை ஹிம்சிக்கிறா, படுத்துறா. அப்படி படுத்துச்ச அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, அது அதுக்கு ஏத்த அது சைன்யம் தானே, சைன்யம் வந்து எப்படிலாம் ஹிம்சிக்கும், அப்படி ஹிம்சிக்கிட்ட நாம என்ன பண்ணணும்னாக்க அது அதுக்கு அர்த்தம், அந்தந்த அவன் யுத்தம் பண்ணச்சு எப்படி எப்படி ஹிம்சை பண்ணுவான் அதுக்கு ஏத்தால அஸ்திரம் கொடுக்கணும், மூலியோ அஸ்திரம் பிரத்யஸ்திரம் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி அஸ்திரங்கள் அதாவது சமாதானங்கள் அர்த்தம். அவன் எப்படி எப்படி எல்லாம் கேள்வி கேட்பானோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும், அந்த மாதிரி பதில் எல்லாம் சொல்லணும், பதில் சொல்லணும். ஏன்னா அவன் யுக்தியை கொண்டு ஆட்சேபிச்சான், அப்ப யுக்தியை கொண்டு அடிக்கணும். இங்க அடிக்க போற அவன் தர்மசாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, இவரு ஒரு ஸ்மிருதி போயிடுமே நீ கஷ்டப்படுறியே, பல ஸ்மிருதிகள் என்னென்ன சொல்றது, மனுஸ்மிருதி எல்லாம் தர்மசாஸ்திரத்தை வண்டி சொல்றது உனக்கு யாரு சொன்னா, தர்மசாஸ்திரத்தை வண்டியா மனுஸ்மிருதி எல்லாம் சொல்றது, அங்க வந்து தத்தம் இல்லையா, அங்கேயும் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு, அத மாதிரி அங்கேயும் அந்த பிரம்மகாரணவாதத்தை வசதியா சொல்றதுக்கு, அங்கேயும் சட்டி பிரக்கிரியா இருக்கு, எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்கு. யாக்கியமத்திய ஸ்மிருதியில என்ன சொல்றது, பராசர ஸ்மிருதியில சொல்றது, ஆபஸ்தம்பரத்தனை சொல்றிருக்க, இத்தனை பேர் சொன்னதெல்லாம் தள்ளிட்டு உன்னுடைய ஸ்மிருதியை வண்டி ஒத்துக்கணும்னு சொல்றீங்க நியாயமா? சரி நீ என்ன சொன்ன, வந்து வேதம் சொல்றது, கபிலர் வந்து இந்த மாதிரி வசதியான ரிஷி அப்படின்னு சொல்றது என்ன, அப்படி பார்த்தான்னாக்க இந்த சார்வாக பட்சே லோகாயத்திக்கும்ன்றோம் தேகாத்மவாதி, அவன் பட்சத்தை கல்பிச்சது யாரு, அங்கிரசு பிரகஸ்பதி, அவன் பிரகஸ்பதின்றது தேவகுரு, அப்படிப்பட்டவ அவர் தான் தேகாத்மவாதத்தை கல்பிச்சார். அப்படியானாக்க அதை கூட நீ அங்கீகரிக்கிறியா, ஏன்னா வேதத்துல அவரை பத்தி வசதியா சொல்றே, வேதத்தை அப்படி சொல்றதே, எல்லாருமே மகரிஷிகள் தானே, எல்லாருமே ரிஷிகள்னா எல்லாரும் வேதத்தை பார்த்துருக்காளே, இன்னொன்னு, இப்போ நீ கபிலர் ஸ்மிருதியை ஒன்றுதான் நீ சொல்லணும், ஆனா இங்க பாரு எத்தனை ஸ்மிருதிகள், எத்தனை மகரிஷிகள், அவன் அத்தனை பேரும் பரம ஆஸ்திகாய் வேதத்தை ஒன்றியே ஒத்துண்டவாவா, வேதத்துல இருக்கக்கூடிய எந்திரமான ஒத்துண்டவா, ஒத்துண்டு பிரம்மகாரண வேதத்தை ஒத்துண்டு அததான் சொல்றா உபபிரமணம் பண்ணி. அப்படி இருக்கச்ச அந்த தத்துவத்தை தள்ளிடுவேன், அது வந்து சாவகாசம் தர்மசாஸ்திரத்துல சொல்றது, இது ஒண்டிதான் தத்துவத்தை சொல்றதுன்னு சொல்றது நியாயமானம். இன்னொன்னு, அவளும் வேதத்தில் பார்த்திருக்கா, கபிலரும் வேதத்தை பார்த்திருக்க, ஆனா கபிலர் சொல்ற மாதிரி இவளுக்கு எல்லாம் ஏன் தோணலை, ஏன் வரல, கபிலர் சொன்ன மாதிரி அவளும் சொல்லணுமா வேண்டாமா? இவா எல்லாம் இந்த சம்வாத ஞானம் பிரமாணம்னு சொல்றோம். சம்வாத ஞானம்னாக்க ஒருத்தன் வந்து அயம் கடகன் சொல்றோம், உடனே இன்னொருத்தன் அயம் கடகன்னும், எல்லாருமே அயம் கடகன்றோம். அப்படி சொல்லச்ச அத்தனை பேர் என்ன சொல்லுவா, எல்லாருமே ஒத்துண்டதுனால இது பிரமாணம், இது அயம் கடக. இது வந்து நம்ம எம்பெருமானார் என்ன பண்ணிட்டார், அகில போன ஜென்ம சேம பங்காதிலே அப்படின்னு. இந்த சேம சப்தம் பிரயோகம் இல்ல, அனுசா சப்தானுசாசனத்துல இல்ல, வியாகரண ரீத்தியா ஏதோ தோஷம் எல்லாம் சொல்ற, ஆனால் எம்பெருமானார் பிரயோகம் பண்ணிட்டார். அது எப்படி சரியாகும், சேமசப்தத்தை பிரயோகம் பண்ணிட்டார் எம்பெருமானார், அது சரியா இருக்குமா அப்படின்லாம் கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சொல்லிட்டா. சத்தத்தை கேட மகாகவி பிரயோகம் சொல்லுங்கோ ஒத்துருவோம் தெரியவா, மகாகவிகள் மகாகவிகள் அவள்லாம் கவிகை கிராந்ததர்ஜின்வா, அதனால மகாகவிகள் சொன்னாக்கா ஒத்துருவாயிலா. சேவசப்தத்துக்கு பிரயோகம் மகாகவிகள் பண்ணிட்டா, மகாகவிகள் வந்து தேவை அப்படின்னு பிரயோகம் பண்ணிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதான். இது சத்தத்தை கேல அத மாதிரி உபநத பாஷ்யகாரர், அத மாதிரி உத்தம சுவாமி, இந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா இதை அங்கீகரிச்சுட்டா, அத்தனை பேரும் மகாகவி பிரயோகத்தை காமிச்சுட்டா, அதனால அவள்லாம் உத்துட்டாருனாக்கா இந்த சப்தம் சரியான சப்தம். ஏன்னா எம்பெருமானார் மகாவையாகரணர், இன்னொன்னு நவவையாகரணர், அதாவது நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாணினியம் வியாகரணம் உண்டிதான், மீதி எத்தனை வியாகரணம் இருக்கு. ஒரு காலகட்டத்துல பரகால மடத்துல சதஸ் நடந்தது, அபிநவ ரங்கநாத சுவாமி தான் நடத்துறாரு சதஸ், மகாபிராஜ்யன் அந்த சுவாமி பாண்டிருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு விசாரம் வந்தது, அப்ப இருக்கிச்சு சுவாமி வாய திறந்தார், உடனே அங்க இருந்து ஒருத்தர் சொன்னேரான், அரியன் இது வியாகரண விஷயம் அப்படின்னு, உடனே சுவாமி கோபம் கொடுத்தான், நமக்கு வியாகரணம் வராதோ, ஐந்தர வியாகரணம் சொல்லட்டுமோ, நவ வியாகரணம் நான் சொல்லட்டுமோ, எந்த வியாகரணம் உங்களுக்கு வேணுமோ நான் சொல்லட்டுமோ அப்படின்னு கேட்டேரான். காரணம் என்ன, இவா எல்லாருமே மகா பிராஜ்யான், அப்படி கிரந்தங்களை கடாட்சித்துவா, மகாபாஷ எம்பெருமானார் வந்து மகாவையாக இல்லாத போனாக்கா அத மாதிரி பதப்பிரயோகங்கள் பண்ண முடியுமா, ஒவ்வொரு பதப்பிரயோகமும் சமஸ்தவதமும் கம்பீரமானது, அவிஸ்ருதாஸ்து கம்பீராக ராமானுஜ முனையக்கிராக தர்சயந்து பிரசாதின சொன்பாவம் அகிலந்திரடம் அப்படின்னு சுதப்பிரகாச கேச்சார் சொல்றார். இது வந்து ரொம்ப விஸ்தாரம் இல்லை பாஷ்யம், ஆனால் கம்பீரமானது, சுகம்பீரம் அபூர்வமான இடம் கொட்டி கிடக்கிறது ராமானுஜ முனியனுடைய எழுத்துக்கள்லாம். அதனால அவைகளே என்ன பண்ணுமா தெரியுமா, அது வந்து பிரசாதையும் சம்பாவம் உடனே மறந்துடுது, தர்சயந்து பிரசாதேன அந்த செய்பாஷ்யமே என்ன பண்ணணும் தெரியுமா, நமக்கு அனுகிரகிக்கணும், அனுகிரகிச்சு நமக்கு அர்த்தத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், சொம்பாவம் அகிலம் அனைத்து அர்த்தங்களும் அதுதான் நம்மளை அனுகிரகிக்கணும். உத்தரமேரு வாசுதேவாச்சார் சுவாமின்றத எழுந்துள்ளிருந்தார் மதுராந்தகத்துல, பாடசாலையில வாத்தியாரா இருந்தார், மகா வியாகரண வேதாந்தத்துல அவ்வளவு கட்டிக்கார், அவையில் உணர்த்த ஆஸ்தானத்துல எழுந்துள்ளிருந்தார், சம்ஸ்கிருதம் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் நாலு பாஷையும் அனாயாசமா அற்புதமா பேசுவார். ஞாபகத்துக்கு ஞாபகம் அவர் வந்து சொன்னார் ஒரு வாட்டி வந்து, இதுவரை நமக்கெல்லாம் எப்போ ஞானம் இருக்கு, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா வாசிப்போம், வாசிச்சுட்டே இருக்கச்சே ரொம்ப அழகா அர்த்தம் புரிய ஆரம்பிச்சோம், நமக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்படி நமக்கு ஞானம் இருக்கு எவ்வளவு நல்லா நமக்கு அர்த்தம் புரியுறது அப்படின்னு நம்ம நினைச்சுருவோம். அந்த வகையில் ஒரு கர்வம் வந்துடும், கர்வம் போனவனுக்கு அகங்காரமா வந்துருக்கணும் என்னன்னு தெரியுமா, மேல போகாது படம். ஒரு அக்ஷரம் கூட அர்த்தம் வராது. ஒரு பதத்துக்கு அர்த்தம் வராட்டா கூட சரி, அடுத்த பதத்துக்கு அர்த்தமே போகாது. இத பிரத்யக்ஷமா நாங்க தான் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கர்வம் வரைச்ச அந்த கிரந்தம் நமக்கு உபதேசிக்குமா? அந்த கிரந்தம் நம்ம உபதேசிக்குமா? நமக்கு கர்வப்படாத, ஆச்சாரியாவை நினைச்சுக்கோ, ஆச்சாரியாவை நினைச்சுக்கோ, அவர் பிரசாதத்தை வேண்டிக்கோ, அப்பதான் மேல அவனுக்கு அர்த்தம் வரும். அந்த மாதிரி சிந்தனை வரத்தை தான் திருப்பி அர்த்தம் ஆயிருக்கு. நாங்க அனுபவிச்சிருக்கோம் சின்ன பசங்க நாங்க எல்லாம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் அவ்வளவு கர்வம் எல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஓரளவு புரிஞ்சிருக்கிறது தத்துவம். என்ன நமக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாம நிறைய தெரிஞ்சிடணும் நினைச்சிருந்தோம். அப்போ இப்போ ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுலயே மனசுல ஒரு பக்கம் ஓரளவு இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன், சொம்பாவும் அகிலந்திரடம் அந்த கிரந்தம் தான் நமக்கு அனுகிரகிக்கணும். ஆச்சாரியார்கள் வந்து அந்த கிரந்தங்களை அனுகிரகிக்க வைப்பா. அதனால இந்த மாதிரி உத்தரமேஸ்வர சுவாமி அதை சாய்ச்சாரு. அதனால மகாவியாகரணர், அதனால இந்த சப்தங்கள்லாம் இருக்கே தேவை அப்படின்னு மகாகவி பிரயோகம். இதுதான் சம்வாத ஜானம் சொல்றது. நாலு பேர் ஒத்துண்டாண்டாக்கா அது பிரமாணம். இங்க இவ அத்தனை பேரும் மகரிஷிகள். கபிலரும் மகரிஷி தான், அது மாதிரி வியாசரும் மகரிஷி, யாஜ்ஞவல்க்கியரும் மகரிஷி, இது மாதிரி எல்லாருமே மகரிஷிகள் தான், எல்லாரும் மகரிஷிகள் தான். ஆனால் அத்தனை பேரும் மகரிஷிகளா இருந்தா இருக்க இவ அத்தனை பேரும் பிரம்மகாரணவாதத்தையே சொல்லிட்டு போறா. ஆனால் கபிலர் மட்டும் மாத்தி சொல்றாரு, இது எப்படி நியாயம்? அதனால நீ கபிலர் சொல்றத தத்துவமா இருக்கத ஒண்டி ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னியானாக்கா நீ அத்தனை பேருடைய ஸ்மிருதிகளும் அடிபட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, மனு பத்தி சொல்றது மனு ரவதது அது பேஷஜம். ஏதோ ஒண்ணு மனு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் மருந்து, பேஷஜம், அதையெல்லாம் மருந்து அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால பிரத்யஸ்திரை, இது மாதிரி அஸ்திரங்கள், நீ வேதத்தை காமிச்சா நானும் வேதத்தை காமிப்பேன், நீ யுக்தியை காமிச்சா நானும் யுக்தியை காமிப்பேன், நீ ஸ்மிருதியை காமிச்சா நானும் ஸ்மிருதியை காமிப்பேன். எப்படி காமிச்சாலும் உனக்கு அப்படியே பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுன்னு அந்த மாதிரி பதிலளிப்போம். அற்புதமான சமாதானங்கள் சாய்க்க போற சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் சுதப்பிரகாசிகாரரும் பேசிக்கிறாங்க. அதனால இவர்கள் எல்லாம் சொன்னதுனால இந்த யுத்தம் வர்றது. யுத்தம் வரச்சு சைன்யம் வர்றது, எதிர் சைன்யம், எதிர் சைன்யம் வரச்சு அதை அடிக்கணும்னாக்கா அதுக்கு வேண்டிய அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணணும். அந்த மாதிரி இந்த சாங்கியம் என்ன பண்றான்னாக்கா இந்த மாதிரி பிரயோகம் பண்றான். இந்த மாதிரி சாங்கியன் அது மாதிரி மீதி இருக்கிற ஸ்மிருதிகாரெல்லாம், அதாவது பார்த்திகன், நையாயகன், வைசேரிகன், இவெல்லாம் கேள்வி கேட்பார். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அது சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பதில் எல்லாம் சொல்லி போன அத்தியாயத்துல எப்படி ஸ்தாபிச்சேரோ அதை அத்தனையும் திருப்பி திருடம் பண்ற. இப்படி திருடம் பண்றதுனால இது இது அற்புதமான தனம். இது குப்தம் தனம். அது சொல்றா பாருங்க, தெய்வீகிருதே வர்தையே வனித்யம் வித்யாதனம் சர்வதனாத்தனம் பிரதானம் பாஜ்யம் ராஜஹாரியம் ஸ்வரம் வரும். அதாவது ஒரு திருடனால எடுத்துன்னு போக முடியாது இந்த தனத்தை, ஞான தனத்தை. ஒரு ராஜா வந்து சொந்த தனம்லாம் ராஜாவுக்கு சொந்தம், அதனால உங்ககிட்ட இருக்கிற இந்த ஐஸ்வர்யம் எந்துதான் அப்படின்னு கேட்க முடியாது இந்த ஞான ஐஸ்வர்யத்தை. அது மாதிரி ஒரு பிராத்தா வந்து இது பங்கு எனக்கு உண்டு, இதை எனக்கு கொடுன்னு கேட்க முடியாது. அது மட்டும் இல்ல, செலவழிக்க செலவழிக்க சாதாரண தனங்கள்னா செலவழிச்சனாக்க குறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த தனம் எவ்வளவு சொல்றோமோ, எவ்வளவு கூட நம்ம செலவழிக்கிறோமோ, அதாவது சொல்றதுன்னு அர்த்தம். இந்த ஞானம் சொல்ல சொல்ல சொல்ல இந்த விஷயங்கள் இப்ப அதிகம் சாராவளே அடியன் வந்து ஒரு அத்தியாயம் முடிச்சிருக்கேன். நான் வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு நீங்க தான் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு புரியுறதோ இல்லையோ, அடியனுக்கு ஓரளவு புரியுறதே இப்போ எய்கிறதே வர்த்ததையே நித்தியம், அதனால வித்யாதனம் சர்வதனா பிரதானம். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை காப்பாத்துற சூத்திரக்காரர். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், சாதாரண ஐஸ்வர்யமா இது? ஞானம். என்ன ஞானம்? வெறும் தர்க்க ஞானமோ இல்ல, இது பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம விஷயகமான ஞானம், இந்த வேதாந்த ஞானத்தை கஷ்டம் இல்லாம யாரும் அசக்க முடியாதபடி அற்புதமா காப்பாத்துற. அப்படி காப்பாத்துறதுனால திருடீகரிக்கிறார். முதல் சொன்னமே சூனாணிகனாயுன்னு ஒரு கொம்ப நடத்த எப்படின்னா ஆட்டி ஆட்டி இது பண்ணுவோம். அந்த மாதிரி இது சூனாணிகளான நியாயம் அத மாதிரி திருடீகரிக்கிற. இதுதான் இந்த முதல் பாதத்துல சொல்லப்படுற விஷயம். இது அல்லது முதல் ரெண்டு பாதத்தையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது முதல் பாதம் உண்டு. யாரார் எப்படி எப்படி கேள்வி கேட்பாளோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவ வந்து முதல் அத்தியாயத்துல பண்ண சித்தாந்தம் பண்ணப்பட்டது பிரம்மகாரணவாதம். அந்த பிரம்மகாரணவாதத்தை ஆட்சேபிக்கணும். அவருக்கு எப்படியாவது ஆட்சேபிக்கணும். அது தர்க்கத்தை கொண்டு ஆட்சேபிக்கலாம், ஸ்மிருதியை கொண்டு ஆட்சேபிக்கலாம், அல்லது தன் மதத்தை கொண்டு ஆட்சேபிக்கலாம். எப்படி பண்ணாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கோசம் இப்படி சொல்றதுனால இந்த இது வந்து சங்கடமாகிறது. ஏன்னா பிரம்மகாரணவாதம் திருடீகரிக்கப்படணும். அதுக்கோசம் தான் இது வருதுன்னுட்டு இந்த ஸ்லோகத்திலையும் சாய்க்கிறது சங்கதிய. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. ஸ்வயமபரிஷதாம் அன்யபர்யே நிஷித்தே தந்த்ரேப்யோ துர்பணத்வாத் பதனசரணமிதி உஜ்ஜிஹீதே பரோத்யே இத்தம் சத்யத்ர தத்தது ஸ்மிருதினய ப்ரதனாதிக்ரமம் தத்தத்ரஹைஹி வத்யத்ரைஹி வாரயித்வா த்ரடயதி சலிதம் முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்டது அர்த்தம். அர்த்தம்னாக்க அதுல சொல்லப்பட்ட பொருள் அப்படின்னு அர்த்தம். பொருள்னாக்க ஒரு வஸ்து. பிரம்ம காரணவாதம் பிரம்மம் அல்லது பிரம்ம காரணவாதம் அல்லது பிரம்ம விஷயமான வேதாந்த ஞானம் அப்படிப்பட்ட அர்த்தம் தியானம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த தனத்தை வந்து இவர் வந்து ரட்சிக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா அவன் அப்படி கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லி ரட்சிக்கிறார். எப்படி தந்திரச்சாயான் தானே. இங்க தந்திரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த சாங்கியம் சாங்கியன் அவர் யோக சாஸ்திரஜன் அந்த மாதிரி பரமாணு காரண மாதிரியான வைசேஷிகன் இவாள்ல கேள்வி கேட்கிறா. அவளுக்கு அவ விஷயமா தான் இவைகள்லாம் வருதுன்னு அவன் சொன்னான். சாங்கியன் சொல்ற பட்சம் தான் வேதத்துல சொல்லப்பட்டது. அந்த மாதிரி யோகசாஸ்திர யோக சாங்கியன் இருக்கானே அவன் சொல்லப்பட்டதுதான் சொல்லப்பட்டது இங்க வேதத்துல. அவி சாயா அவளுடைய நிழல் அவ சொல்ற தத்துவத்துக்கு மாதிரியே இங்க சொல்லப்பட்டது. நிதானே அந்த காரணம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி அவ சொல்ற அவ அப்படி சொல்லச்ச அது என்ன ஆகும்னாக்க ஸ்வயம் உபநிடதாம் ஆன்ய பிரதியே நிஷித்து. நாம என்ன சொல்லிட்டோம் ஸ்வயம் சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டு உபநிடதாம் ஆன்ய பிரதியே நிஷித்து அவ சொன்னா பாருங்கோ அவ சொன்ன உபநிடதுக்கு ஆன்ய பிரியம் இருக்கோ இல்லையோ வேற அர்த்தம்ன்றது. அந்த வேற அர்த்தத்தை அவ என்ன பண்ணிட்டான்னாக்க அவ்வக்தன்றதுக்கு அவ அர்த்தம் சொன்னாக்க அதெல்லாம் மாத்தி கொடுத்த. அவ வந்து அவ சொன்னதெல்லாம் மாத்திட்டேன். அவ அவ்யக்தம்னாக்க அவ்யக்தம்னாக்க அவ வந்து இந்த மாதிரி அவ சொன்னா அவ்யக்தம் அஜா அதெல்லாம் எங்க சாங்கியத்துவம்னா சொல்லப்படுறதுன்னு அவ அப்ரமாத்திரமான சாங்கியம் அதெல்லாம் நம்ம ஆன்யபரியமா சொல்லிட்டோம். ஆன்யபரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வந்து ஏன்னா பிரம்ம காரணமான சொல்றதுன்னு நாம் அர்த்தம் சொன்னது. இப்படி ஆன்யபரியே நிஷித்து இப்படி சொல்லச்சே அதனால. ஆனா இப்ப என்ன தெரியுமா தந்திரேபியோ துர்பலத்வா தந்திரங்கள் சாங்கிய தந்திரங்கள் அது மாதிரி வைசேஷிக இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கே அவைகளுக்கெல்லாம் துர்பலமாக இது போயிடுச்சு. ஏன் உபபிரமணம் பண்ணணும். உபபிரமணம் இந்த உபபிரமணம்ன்றது எப்படி இருக்கும் உபபிரமணம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா தத்துவத்தை சொல்றதா இருக்கும் சாங்கியம் சொல்றது. அதனால இது துர்பலமா போயிடுறது. துர்பலத்து பதன சரணம் அந்த சாங்கியம்லாம் சொன்னானே அதுக்கு அனுசரிச்சுதான் இந்த வேதாந்தங்களுக்கு அர்த்தம் சொல்லணும். இது உஜ்ஜிஹீதே புத்திஹீதனாக்க உத்திஷ்டதின்னு அர்த்தம், திரும்ப ஆரம்பிக்கிறானவன் அப்படின்னு அர்த்தம். திரும்ப ஆரம்பிச்சானாக்க யாரு, பரஹா சாங்கியன் அல்லது பரமதத்து சேர்ந்தவன் அத்திய இந்த அத்தியாயத்துல இப்ப ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்ச இத்தம் சதி இவ்வாறாக அவன் ஆரம்பிச்சுட்டான்னாக்க அத்த இதுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த அத்தியாயத்துல இவர் என்ன பண்ற, தத்தத்து அந்தந்த ஸ்மிருதி சாங்கிய ஸ்மிருதி வைசேசிகன் சொல்றது. இவன் எல்லாம் என்ன பண்ணுவ, இந்த மாதிரி தர்க்கம் நய அந்த தர்க்கங்களுக்கும் அதெல்லாம் வச்சு அவ சொல்லுவ. அப்படி சொல்லக்கூடிய பிரதனா, பிரதனாக்க சேனைன்னு அர்த்தம், சைன்யம். அந்த சைன்யம் வந்ததுனாக்க அது என்ன பண்ணது, பிரதனா அதிக்கிரமம் பண்ணும். வேதாந்தத்துல சொல்லப்பட்டதெல்லாம் விபரீதமா மாத்தி சொல்லும். இப்படி விபரீதமா மாத்தி சொல்லிட்டு அந்த அதிக்கிரமத்தெல்லாம் சத்த தருகை, அது விபரீதமா சொல்றது. அது அந்த விபரீதத்துக்கெல்லாம் அருகம், அதுக்கு எது சமாதானம், தகுந்த சமாதானம் சொல்லணுமோ அதுக்கு தகுந்ததான பிரத்யஸ்திரை, பிரத்யஸ்திரங்கள், பதில் அஸ்திரங்கள், பதில் பிரயோகம், அதெல்லாம் பண்ணணும். பிரத்யஸ்திரை வாரயித்வா அந்த சைன்யத்தையே வாரணம் பண்ணிடுறார், நிராகரிச்சிடுறார். இப்படி நிராகரிச்சா என்ன ஆகும், நம்ம சித்தாந்தம் தான் ஸ்திரீகரிக்கும், ஸ்திரீகரணமாயிடும், திருடீகரிக்கப்படும். அவனால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது. ஏ அப்படின்னா நீங்க அசைக்க பாக்குற எங்க சித்தாந்தத்தை, நீ அசைக்க பார்த்தேனாக்கா நான் விட மாட்டேன், எல்லாத்தையும் ஒண்ணு ரெண்டு பண்ணிடுவேன், ஒண்ணு ரெண்டு பண்ணிடுவோம். ஏன்னா நீ அசைக்க பார்த்தேனாக்க நீ எதை கொண்டு அசைக்கிறியோ அதையே மேல நாங்க வந்து ஸ்திரமா போட்டுடுவோம். அப்படி போட்டதுனால அவளால் சலிதம் அசைக்கப்பட்டது. அந்த எதை அசைக்கப்பட்டது, பிராச்சியம் அர்த்தம், போன அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் வேதாந்த ஞானம், அதை அவ அசைச்சு பார்த்தாவா, அசைச்சாவா, அவ அச்சலிதம்னா அசைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அசைக்கப்பட்டதானது இப்ப திருடீகிரதமா எடுத்து பாதத்தக, இந்த பாதத்தை கொண்டு, இந்த பாதத்தை கொண்டு திருடீகரிக்கிறார், திருடீகரிக்கிறார், திருடீகரிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப திருடீகரிச்சுட்டா என்ன ஆகும், நம்ம சித்தாந்தமே திரீகரணமா எடுத்து. அதனால இந்த சாங்கியனுடைய யுக்திகளோ அல்லது வைசேஷிகன் சொல்றதோ எதுவுமே நிக்காது. இவைகள் எல்லாமே உதிருஷ்டிகள், பாஷ்யால் மாதிரி தான் வாழலாம். ஏன்னா எப்ப பிரம்ம காரணவாதத்தை ஒத்துக்கலையோ உடனே அவ பட்சம் எல்லாம் தள்ளி போயிடுறது, எல்லாம் தள்ளப்பட்டுறது. அதனால வேதாந்த ஞானம் இருக்கு அதுதான் சுஸ்திரமானது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால பாதிக்கிறார் சூத்திரராஜ சுவாமி தேசிகன். பாருங்க, மந்திரத்தாயானிதானே ஸ்வயம் பரிஷதாம் அன்ய பர்யே நிஷித்தே தந்திரேப்யோ துர்பலத்வாத் ததனு சரணமிதி உஜ்ஜீஹீதே பரோத்யம் யுத்தம் கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.